சேலையில் வந்தது முன்னே, உன் சேலையின் புண்ணியம் நான் பெற வேண்டும் பெண்ணே. அந்த மண்ணுக்குள் எங்கே நீர் உண்டு அது வேறுக்கு தெரியும், இந்த பெண்ணுக்குள் எங்கே எது உண்டு அது சேலைக்கு தெரியும். சித்திரையிலவு சேலையில் வந்தது முன்னே, உன் சேலையின் புண்ணியம் நான் பெற வேண்டும் பெண்ணே. அந்த மண்ணுக்குள் எங்கே நீர் உண்டு அது வேறுக்கு தெரியும், இந்த பெண்ணுக்குள் எங்கே எது உண்டு அது சேலைக்கு தெரியும். வேண்டும்